இது மாலை மயங்கும் வேளையா நீ வாவா கை கூட இருவிழிகள் ஆடும் வேட்டையா நீ வாவாமை சேர கண்ணோடு உதடு வீசுமா கையோடு இளமை சேருமா கஜலாடும் நெஞ்சம் மேங்குமா கனநேரம் உள்ளம் தூங்குமா இரண்டிரு சேர்ந்தேன்.